श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायकपञ्चाशत्. नीलाचलोदितनिशाकरभास्कराभे शान्ताहिते सुरपते तव शङ्खचक्रे पाने रमुष्य भजतामभयप्रदस्य प्रत्यायनम् जगति भावयतस्वभूम्ना. ஸ்ரீதேவநாயக பஞ்சாசத்து 30வது பத்தியம். இந்த பத்தியத்தில் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் எம்பெருமானுடைய திருவாழி திருச்சங்கு சங்க சக்கரங்களில் அவர் இங்கே வர்ணிக்கிறார். 29வது பத்தியத்தில் திருக்கரங்களுடைய வர்ணனையை அனுபவித்தோம். அந்த திருக்கரங்கள் அல்லது அந்த வலது திருக்கையில் அபயஹஸ்தத்தை தேவநாதன் சாச்சின்ருக்கான். அந்த அபயப்ரதம்னு அதுக்கு பெயர். அந்த அபயப்ரதத்தை இங்கே ஸ்லாகிக்கிறார். அபயப்ரதம் எம்பெருமான் பண்ணால் கூட பக்தாளுக்கு அந்த அபயப்ரதத்து மேலே ஒரு மகா விஸ்வாசம் வரத்துக்கு வேற ஒரு காரணம் இருக்கான். அது என்ன காரணம்னு கேட்டால், பல எதிரிகளை அழித்து சந்திர சூரிய அல்லது சந்திர சூரியர்கள் அவ ரெண்டு பேரை போல பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த சங்கையும் சக்கரத்தையும் அவன் ஏந்தி இருப்பதால்தான் அவனை ஆசிரித்தவர்களுக்கு அவனுடைய அபய ஹஸ்தத்து மேலே ஒரு நம்பிக்கை வருதுன்னு அழகாக ஊடு பிரேட்சை பண்ணுறார். ஏன்னா பலத்தை காண்பிக்கணும். ஒரு பலவான், ஒரு பலம் உடையவன்கிட்ட தான் நம்ம போய் அபயத்தை கேட்க முடியும். அப்போ அவன் தன்னுடைய பலத்தை காண்பிச்சாதான் அப்போ அவன் நம்பிக்கை ஏற்படும். இப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுக்ரீவன் சங்கிக்கிறான், சந்தேகப்படுறான். ராமங்கிட்ட திருப்பி திருப்பி வாலியினுடைய பலத்தை சொல்லிட்டு இருக்கான். அந்த வாலி என்ன பண்ணு தெரியுமா, அந்த அசுரனுடைய மகா காயம் அதை எடுத்து தூக்கி அடித்தான். பல யோஜனைகள் போய் உகந்தது. இங்கே இருக்கக்கூடிய மரத்தை வந்து ஒரே இதில் பலந்து தூக்கி எறியக்கூடிய பலத்தை உடையவன் சொன்னான். அப்போ பெருமாள் என்ன பண்ணார், அவருடைய சௌலபியம் பாருங்கோ, பரீட்சை பண்ணாலும் அந்த பரீட்சையை அவன் பாஸ் பண்ணி காட்டுறான் விஸ்வாசம் ஏற்படுறதுக்காக. அப்போ அந்த துந்துபியினுடைய அந்த காயத்தை அந்த உடம்பு இருக்கணும், அதை தூக்கி அடிக்கிறார். பாதாங்குஷ்டேன, அதாவது இந்த தட்சிண காலினுடைய கட்ட விரல்னால தூக்கி அடிக்கிறார். தூக்கி அடிச்சு அவன் சொல்கிறானா, வாலி துந்துபியை கொன்னப்ப மாம்சம்லாம் இருந்து அந்த சரீரம் பெரிய கனத்தோடு இருந்தது, இப்போ வெறும் எலும்பு கூட தானே இருக்குது, இது என்ன பிரமாதம்னு மனசில் தோண்டித்தான். உடனே அடுத்த டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டாரான். அவன் ஒரு மரத்தை வீழ்த்தினா பெருமாள் ஒரே அம்பு விட்டு ஏழு மரங்களையும் மராமரம் எழுத மாயவன் அவனை கொண்டாடுற அழுவார்களும். அப்படி ஆஷிதாளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுறதுக்காக தான் அந்த சங்கு சக்கரமும் அவனுடைய அந்த கரங்களில் இருந்து பிரகாசிக்கிறதுன்னு ஒரு அழகாக ஒரு உட்பிரேட்சை. சுரபதே, சுரபதி, சுரபதின்னு சொன்னால் தேவநாயகன். சுரபதேன்றது சம்போதனம், பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஹரிஹின்றிருந்த ஹரேன் போ. சுரபதே பாவயதா, பாவயதி பாவயதா, பூசத்தாயான் தாத்து, பவதி பவத்தின இருக்கிறது, பாவயத்தின இருக்க வைத்தல் அர்த்தம், அப்போ உண்டாக்குதல் அர்த்தம். பாவயத்தகன்னு ஏன் போட்டுனர்னா ஷங்கு சங்கு சக்கரம் ரெண்டுத்தையும் டியூவலில் சொல்லிருக்கார், சங்க சக்கரேன்னு. அதனால பாவயத்தக ஆச்சது. சங்க சக்கரே பாவயத்தக சுரபதே சங்க சக்கரே பாவயத்தக, இதுதான் இங்கே ஆப்ரேட்டிவ் பார்ட்னு சொல்லுவோம். தவ சங்க சக்கரே, உன்னுடைய சங்கும் சக்கரமும் உண்டாக்குகின்றன. எதை உண்டாக்குகின்றன்னு கேட்டால், பிரத்யாயனம் பாவயத்தக. பிரத்யாயனம்னு சொன்னால் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஜகதி, ஜகத் சப்தத்தினுடைய சப்தமி விபக்தி ஏகவச்சனம். ஜகதி அப்படின்னு சொன்னால் ஜகத்தில், இந்த உலகத்தில் ஒரு நம்பிக்கை, உலகில்னு சொன்னால் உலகில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றன. எப்படி, ஸ்வபூம்னா, பூமியர் பூம்னான்னு சப்தம் இருக்கு. பூம்னான்னு சொன்னால் அவைகளுடைய சக்தி, பூமா அதான் பூம்னான்னு ஆறுது. ஸ்வ அவைகளுடைய சக்தியினாலேயே. அவைகளுக்கு அப்படின்னா சக்தி அப்படின்னு கேட்டா அப்ப அதுக்கு விசேஷங்கள் சாதிக்கிறார். நீலாச்சல உதித்த நிஷாகர பாஸ்கராபே. நீலாச்சலம்ன்றது ஒரு போயட்டிக் கன்வென்ஷன். இந்த ஒரு உதயகிரி ஒன்று இருக்குமா, அங்கிருந்தா சூரியனும் சந்திரனும் அங்கிருந்து தோன்றுகின்றனன்னு ஒரு ஒரு கன்வென்ஷன் இருக்கு. அப்படி அது நீலாச்சலமா இருக்கு. எம்பெருமானுடைய திருமேனி அந்த நீலாச்சலமா இருக்கான். இந்திரநீல மலை அதை ஒத்த திருமேனி. எப்படி அவருக்கு இந்த வண்ணம் வந்ததுன்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே வரதராஜ மஞ்சேஷத்துல அனுபவிச்சோம். வியாதன் வானா தருண சுலதி தருண துளசி தாமபி சுவாமபிக்யாண்ட பத்தியமும் அதற்கு முன்னாடி மரகத பூதர மாத்திருக்காயான்னு முன்னாடி சாதிச்சார். அப்படி கோதாஸ்துதியும் ஆசீத் அனுஜி சிகாவல கண்டசோபம்னு எம்பெருமானுடைய பிராட்டி ஆண்டாள் எல்லா பக்கத்துல இருந்து அவனோட திருமேனி வந்து அந்த கருநிறமா இருந்தா கூட இப்படிப்பட்ட வண்ணங்கள்லாம் சேர்ந்து ஒரு இந்திரநீல மலை, அப்படிப்பட்ட மலையை ஒத்த திருமேனியா இருக்கு. அப்ப அந்த மலையிலேருந்து அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஒரு பக்கம் சக்கரம், ஒரு பக்கம் சங்கு இருக்கு. அப்ப ரெண்டும் ஒன்னா உதிக்க முடியாது. அப்ப இரு தரப்புல இருந்து சேர்ந்து உதிக்கிற மாதிரி இருக்கான். சங்குன்றது இங்க சந்திரனுக்கு ஒத்ததாகவும் சக்கரம்ன்றது சூரியனுக்கு ஒத்ததாகவும் வச்சுக்கலாம். அப்படி இவைகள் ரெண்டும் என்ன பண்றதுன்னு கேட்டா உதிக்கிறதா, ஒன்றா உதிச்சா மாதிரி உதித்தேன்னு சொன்னா தோன்றிய நிஷாகரஹன சந்திரனுக்கு பெயர். நிஷாம் கரோதி இது நிஷாகரஹா. அவன் இரவே உண்டாக்குறான்னு ஒரு கன்வென்ஷன் அது. இரவு நேரத்துல வரான் இருந்தாலும் உண்டாக்குறான் அர்த்தம். அதே பாஸ்கரஹன் சொன்னா சூரியன் வந்து தினத்தை உண்டாக்குகிறான், தினகரஹா. பாஸ்கரஹன் சொன்னா அந்த வெளிச்சத்தை உண்டாக்குறான். அதாவது பாஸ்கராபேன்னு போட்டதுனால நிஷாகர பாஸ்கராபேன்னு சொன்னா இதுவும் தித்தியா, இதுவும் டியூவல், அதாவது பிரதமா வக்தி த்விவச்சனம். சங்க சக்கரேக்கு இது விசேஷனம். அப்ப நீலாச்சலோதித நிஷாகர பாஸ்கராபேன்றது சங்க சக்கரேக்கு விசேஷனம். அப்ப அந்த இந்திரநீல மலை போன்ற திருமேனி, அதிலிருந்து உதித்த சூரிய சந்திரன் மாதிரி. சாந்தா ஹிதேன்னு போட்டுட்டார். சாந்த அஹித ஹிதன்னு சொன்னா நண்பன் வச்சுக்கலாம், அஹிதன்னு சொன்னா எதிரி. அப்ப சாந்த அஹிதன்னு சொன்னா எதிரிகளை அழித்தவன் அர்த்தம். சாந்தா ஹிதேன்றது மறுபடியும் அந்த சங்க சக்கரைக்கு விசேஷமா இருக்கிறதுனால பிரதமா பக்தி த்விவச்சனமா இருக்கு. சாந்தா ஹிதே தவ சங்க சக்கரே. அப்ப எதிரிகள் எல்லாம் அழித்ததுன்னு சொன்னதுனாலேயே அப்ப ஆசிரிதாளுக்கு வந்து அவைகள் அவ்வளவு கம்பீரமா இருக்கிறதுனால இவற்றை இவன் உடையவன், அதனால் நம்மையும் ரட்சிப்பான் அப்படின்ற நம்பிக்கை அவளுக்கு ஏற்படுறதா. அத பஜதாம், பஜதாம்னா பஜத் சப்தம், சத்ரந்தம் அது. பஜதாம்ன்றது ஷஷ்டி பக்தி பகுவச்சனம், அதாவது சரணம் அடைந்தவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம் தாத்பரியம் அதுக்கு. அபயப்பிரதஸ்ய, அபயப்பிரதஸ்ய அமுஷ்ய பானேகே. அபயப்பிரதஸ்ன்னு சொன்னா அபயம்னு சொல்லக்கூடிய ஷஷ்டி பக்தி இயக்க வச்சனம். அது எதுக்குன்னா பாணி, அதாவது கைக்கு இது விசேஷமா போறது. அமுஷ்ய பானேகே, பாணிகின்னு சொன்னா கரம், அதான் பாணி கிரகணம் சொல்றோம். அப்ப அமுஷ்யன்னு சொன்னா இந்த, அது ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம். அமுஷ்ய பானேகே இந்த வளத்திருக்கையில், இது சுவாமி நேரா நின்று மங்களாசாசனம் பண்றார். அப்ப அங்கிருந்தபடியே சாதிக்கிறதுனால இந்த உன்னுடைய வளத்திருக்கை இருக்கே இதுல, இதில் பிரத்யாயனம் ஜெகதி ஸ்வபூம்னா பாவயதா. ஒரு நம்பிக்கையை இந்த உலகத்தில் உள்ள ஜந்துக்களுக்கு ஜீவராசிகளுக்கு தம்முடைய ஒரு மகிமை, இது திருத்தியா பக்தி ஏகவச்சனம் ஸ்வபூம்னான்றது. அதனாலேயே அவைகள் உண்டாக்குகின்றன அழகா சாதிக்கிறார். ஒரு தடவை அன்பைத்த பார்த்தோம்னா சுரபதே நீலாச்சலோதித நிஷாகர பாஸ்கராபே சாந்தாஹிதே தவ சங்க சக்கரே பஜதாம் அபய பிரதஸ்ய அமுஷ்ய பானேகே. அது சந்தினால பானேர் அமுஷ்யன் ஸ்லோகத்தில் போட்டுக்கார். அமுஷ்ய பானேகே பிரத்யாயனம் ஜெகதி ஸ்வபூம்னா பாவயதா. சுரபதே தெய்வநாயகனே நீலாச்சலோதித நிஷாகர பாஸ்கராபே, அந்த இந்திரநீல மலையில் உதித்த சேர்ந்தா போல் உதித்த சந்திர சூரியர்கள் போன்று பிரகாசமா இருக்கக்கூடிய சாந்தா ஹிதேன்னு சொன்னா எதிரிகள் எல்லாம் அழித்தனவான தவ சங்க சக்கரே, உம்முடைய திருச்சங்கம் திருவாழியும். பஜதாம், பஜதாம்னு சொன்னா அந்த சரணமடைந்தவர்களுக்கு. அபயப்பிரதஸ்ய அமுஷ்ய பானேகே, அபயத்தை கொடுக்கக்கூடிய இந்த வலது திருக்கையில் பிரத்யாயனம் ஜெகதி ஸ்வபூம்னா பாவியதஹ. ஒரு நம்பிக்கையை இந்த உலகத்தில் தம்முடைய சக்தியினாலேயே அவைகள் அல்லது அவர்கள், ஏன்னா நித்திய சூரியர்கள் பாவிக்கிறோம், அவர்கள் பாவியதஹ உண்டாக்குகின்றன அழகா இந்த ஒரு 30வது பத்தியத்தினால சுவாமி நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.